Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya la. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika la. ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான இந்த தீன் அலி இஸ்லாத்தின் மூலமாக இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய புரட்சியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தினான். உலகத்திலே மனிதர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களிலே ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு சாராருக்கும் அவரவருக்கு என்ற சில உரிமைகளும் இருக்கின்றன, அவரவர்களுக்கு சில கடமைகளும் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதி செய்து ஒவ்வொரு சாராருடைய உரிமைகள் என்னென்ன என்ற ஒரு உரிமை பிரகடனத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்தை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற மிருகங்களுக்கு கூட, மற்ற ஜீவராசிகளுக்கு கூட அவைகளுக்குரிய சில உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், அந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற போதனையோடு தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீன் அல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தன்னுடைய அருள்முறை குர்ஆனையும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு கிடைக்கும் அற்புதமான போதனைகளையும் ரப்பல் ஆலமீன் வழங்கியது இந்த உரிமை பிரகடனத்தோடு தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அன்புக்குரியவரே, அப்படி மனிதனுடைய ஒவ்வொரு சாராருக்கும் உள்ள உரிமைகளை, ஒவ்வொரு தரப்பினருக்கும் உள்ள உரிமைகளை ரப்பல் ஆலமீன் நிலைநாட்டி அவனே வகுத்து கொடுத்து என்னென்ன சாராருக்கு என்னென்ன தரப்பினருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன, உறவு முறைகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற வியாபார ரீதியாக இருக்கட்டும் அல்லது சமூக ரீதியாக இருக்கட்டும் அல்லது சமுதாய ரீதியாக இருக்கட்டும், எந்த அடிப்படையில் எந்த ரீதியில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஒவ்வொரு சாராருக்கும் அவர்களுக்குரிய உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமையை வழங்க கடமைப்பட்டவர்கள் அதற்குரிய அந்த உரிமைகளை முழுமையாக வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஒரு பிரகடனத்தோடு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு மனித குலத்தை அனுப்பி வைத்தான். இறுதித்ததரான எம்பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இதே உரிமை பிரகடனத்தோடு தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த பிரபலத்தை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த போதும் சரி, மறையக்கூடிய நேரத்திலும் சரி, ஆண்களுக்குள்ள உரிமைகள் என்ன, பெண்களுக்குள்ள உரிமைகள் என்ன, பெற்றோர்களுக்குள்ள உரிமைகள் என்ன, பிள்ளைகளுக்குள்ள உரிமைகள் என்ன, அண்டை வீட்டார்களுக்குரிய உரிமைகள் என்ன, முஸ்லீம்களுக்குள்ள உரிமைகள் என்ன, முஸ்லீம் அல்லாதவர்களுக்குள்ள உரிமைகள் என்ன, முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டிலே முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்குள்ள உரிமைகள் என்ன, முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் ஆளக்கூடிய நாட்டிலே முஸ்லீம்களுடைய உரிமைகள் என்ன, இப்படி பல்வேறு விதமான உரிமைகளையும் பல்வேறு காலகட்டம் பல்வேறு சூழ்நிலைக்கிட்டவாறு மனிதர்கள் எத்தனை பிரிவுகளாக எத்தனை சாரார்களாக இருப்பார்களோ அத்தனை சாரார்களுக்குள்ள உரிமைகளையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். அவர்கள் நிலைநாட்டிய விதம் எப்படி என்றால், அந்த உரிமைகளை குறிப்பிட்டு விட்டு இந்தந்த உரிமைகளை இன்னும் கொடுக்க வேண்டும், அப்படி உரிமை மீறும் பட்சத்திலே, உரிமைகள் புறக்கணிக்கப்படும் பட்சத்திலே யார் அந்த உரிமைகளை மீறுகிறார்களோ, அந்த உரிமைகளை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய குற்றவாளி ஆவார்கள், மனமேலே வேதனை செய்யப்படுவார்கள், மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார்கள் என்ற அந்த மறுமையின் சிந்தனையோடு அந்த உரிமை பிரகடனம் செய்யப்பட்டதனால் சகோதரர்களே, யார் யாருக்கு என்னென்ன உரிமை கிடைக்க வேண்டுமோ அந்த உரிமை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய இஸ்லாமிய ஆட்சியிலும் சரி, அவர்களுக்கு பிறகு வந்த சத்திய சஹாபாக்களுடைய ஆட்சியிலும் சரி, அல்லது சத்திய சஹாபாக்களுடைய தனி மனித வாழ்க்கையிலும் சரி, அவரவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவரவருக்கு முழுமையாக கிடைத்தன. காரணம் என்னவென்றால், இந்த உரிமையை நாம் மீறிவிட்டால், இந்த உரிமையை நாம் புறக்கணித்து விட்டால், அல்லாஹ்விடத்திலே மறுமையில குற்றவாளியாக நிறுத்தப்படுவோம், அல்லாஹ்விடத்திலே நாம் கைதிகளாக நிறுத்தப்படுவோம், அல்லாஹ்வுடைய மறுமை தண்டனைக்கு ஆளாக்கப்படுவோம் என்ற அந்த மறுமையின் எச்சரிக்கை, மறுமையின் சிந்தனை, அவரவருக்குரிய உரிமையை அவரவருக்கு வழங்கியது. அதன் காரணமாக மனிதர்களுக்கு மத்திலே சுபிட்சமும் அமைதியும் நல்லிணக்கமும் சந்தோஷமும் திகழ்ந்ததனால் சத்திய சகாபாக்கள் வாழ்ந்த காலமும் ஆண்ட காலமும் உலக வரலாற்றினுடைய மிகப்பெரிய பொற்காலமாக குறிக்கப்படுகின்றது. காரணம் என்ன? அவர்கள் உரிமையை வழங்கியது, ஒவ்வொரு உரிமையாளரும் அவருக்குரிய உரிமையை கொடுக்கும் பொழுது அதன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, மறுமையின் சிந்தனையோடு அந்த உரிமைக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுத்தார்கள். என்றைக்கு அருமைக்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய மறுமை சிந்தனையும் மறுமையின் இறை அச்சமும் தக்கோ மனிதர்களுக்கு மத்தியிலே அகன்று விட்டதோ, அப்புறப்படுத்தப்பட்டதோ, அல்லது நீங்கி விட்டதோ, அதற்கு பிறகு எத்தனை சட்டங்கள், எத்தனை திட்டங்கள், அதற்கான எவ்வளவு கடுமையான தண்டனைகள், கடுமையான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டும் கூட மனித உரிமைகள் மீறப்படுகின்றன, மீறப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நாம் அன்றாட நிகழ்வுகள் மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 1962 அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி ஒரு அமெரிக்க யுஎஸ் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த நிர்வாக சபையிலே, பாராளுமன்றத்திலே ஒரு பிரகடனம் செய்கின்றார், ஒரு பிரகடனத்தை முன்வைக்கின்றார். 1962 சுமார் இங்கிருந்து சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பிரகடனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒவ்வொரு தரப்பாருக்கும் ஒவ்வொரு சாராருக்கும் உரிமைகள் இருப்பதை போன்று நுகர்வோர்கள் என்று சொல்லக்கூடிய கன்சியூமர்ஸ் அவர்களுக்கு என்று சில உரிமைகள் இருக்கின்றன, நுகர்வோருக்கென்று சில உரிமைகள் இருக்கின்றன, அந்த நுகர்வோருக்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நுகர்வோருக்குரிய உரிமைகள் காக்கப்பட வேண்டும், நுகர்வோருக்குரிய உரிமைகள் மீறப்படக்கூடாது என்ற அந்த நுகர்வோர் உரிமையினுடைய முக்கியத்துவத்தை 1962 சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜான் எஃப் கென்னடி அந்த யுஎஸ் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய நிர்வாக சபையிலே அறிவிக்கின்றார். அண்மை சகோதரர்களே, இவர் அறிவித்த இதுவரை இதற்கு முன்னால் எந்த ஒரு நாட்டு அதிபரும் அல்லது அமெரிக்காவினுடைய அதிபர்கள் எந்த அதிபருமே இப்படி ஒரு யோசனை முன்வைத்ததில்லை, இப்படி ஒரு உரிமை பிரகடனம் செய்தது கிடையாது. யார் யாரும் உரிமை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்கள், பெண்களுடைய உரிமைகளை பற்றி, குழந்தைகளுடைய உரிமைகளை பற்றி, வறியவருடைய உரிமைகள், எளியவருடைய உரிமைகள், ஏழைகளுடைய உரிமைகள், இப்படி பலதரப்பு உரிமைகளை பற்றி எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நுகர்வோருக்கென்று சில உரிமைகள் இருப்பதை இந்த பிரதமர் தான் பேசியிருக்கிறார், இந்த அதிபர் தான் பேசியிருக்கிறார் என்று அப்பொழுது உலகமே அவரை வியந்தது, உலகமே அவரை வியந்தது, இந்த அற்புதமான பிரதமர் என்று அதை பாராட்டியது. எந்த அளவுக்கு என்றால், அந்த 1962 மார்ச் 15 அதாவது இன்றைய தினம் அவர் செய்த அந்த பிரகடனம் உலக புகழ் பெற்றதினால் அந்த தினத்தை ஒரு நுகர்வோர் தினமாக, நுகர்வோர் உரிமை தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று ஐநா சபையின் மூலமாகவும் மற்ற உலக நாடுகள் சபையின் மூலமாகவும் பல்வேறு நாடுகளிலும் இந்த மார்ச் 15 உலக உரிமை நுகர்வோர், உலக நுகர்வோர் உரிமை தினம் என்று கொண்டாடப்பட்டு வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே என்று கொண்டாடப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு 1962 அந்த உலக நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்பட்டு அந்த ஜான் எஃப் கென்னடி பிரகடனம் செய்த பிரகடனத்துக்கு பிறகுதான் உலக மக்களுக்கு மத்தியிலே இந்த நுகர்வோருக்குள்ள உரிமைகளை பற்றி, நுகர்வோர் அந்த உரிமையை மீறப்படுவதால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், கடையில ஒரு பொருளை வாங்குகின்றோம், அந்த பொருளை கடப்பணம் உள்ள கலப்படம் உள்ள பொருளாக இருந்தால் அந்த பொருளை சாப்பிட்டவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அளவிலே பல்வேறு காலங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கலப்படமான பொருளை உண்டவர்கள், கலப்படமான உணவை உண்டவர்கள், கலப்படமான பொருட்களை பாவித்தவர்கள், அல்லது ஹராமான முறையிலே பருகும்போது கூட கலப்படமான சாராயத்தை பருகியவர்கள் இப்படி இப்படி உயிர் திறந்தார்கள், இத்தனை பேர் பலியானார்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகின்றோம். ஆனால் 1962 ஜான் எஃப் கென்னடி பிரகடனம் செய்வதற்கு முன்பு வரை இப்படி கலப்படம் செய்து உயிரிழந்தால் இது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்றே கருதப்படவில்லை, அது தவறாகவே கருதப்படவில்லை. அதே போன்று வாங்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடிய கஸ்டமர் அல்லது கன்சியூமர் ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது அவர்களுக்குள்ள உரிமைகள் என்ன, அவர் ஏதாவது பொருளை வாங்கி போன பிறகு தான் ஏமாற்றப்பட்டோம் என்று தெரிந்தால் பிறர் வந்து கேட்பதற்கு அவர் உரிமை கிடையாது, அல்லது அவர்களுக்கு ஒரு மறைவான தவறான பொருளை மறைத்து வைத்து கொடுத்து விட்டால், ஏமாற்றி விட்டால், அல்லது வேற மோசடி செய்து விட்டால் அவர்கள் திரும்ப இழந்த பணத்தை திரும்ப பெற முடியாது, பெறுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்ற ஒரு தவறான நம்பிக்கை தான் மக்களுக்கு மத்தியில் இருந்தது. ஜான் எஃப் கென்னடி செய்த பிரகடனத்திற்கு பிறகுதான் இந்த பிரகடனம் உலகத்தில் பிரபலமாக ஆரம்பித்தது. இந்த நுகர்வோர் சட்டம் என்ற சட்டம் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு 1972 இந்தியாவிலே கலப்பட பொருளை சாப்பிட்டவர்களுடைய மரண எண்ணிக்கை அதிகப்படியான விளைவு இந்திய பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு 1980 தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எப்பொழுது இப்ப 30 வருஷம் முன்னாடிதான் இந்தியாவுக்கு வருகின்றது. 50 வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் பிரதம செய்யப்பட்டு உலகம் முழுவதும் பெயர் பெற்றது. அருமை சகோதரர்களே, இங்க ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். 50 வருஷத்துக்கு முன்னாடிதான் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த உலகத்தில் கூட நுகர்வோருக்கு சில உரிமைகள் இருக்கின்றன என்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்றது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே எம்பெருமான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகர்வோருடைய உரிமைகள் என்னென்ன உரிமைகளை சொன்னார்கள், அந்த உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள், அப்படி நுகர்வோருடைய உரிமைகள் மீறப்படும் பட்சத்திலே அவர்களுக்கு மீறியவர்களுக்கு மறுமையிலே என்னென்ன தண்டனை என்பதை பற்றி எல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றான். எப்படி அதற்கு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானாருக்கு இந்த வசனங்களை இறக்குவதற்கு இந்த சட்டங்களை சொல்வதற்கு அதற்கு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த சில நபிமார்கள் அவர்களுடைய வம்சத்தை உம்மத்தினர்கள் அவர்கள் அளவை நிறுவைகளிலே மோசடி செய்து நுகர்வோருடைய உரிமைகளை மீறியதன் காரணமாக பறித்ததன் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் இவற்றை பற்றி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விளக்குகின்றான். இந்த சம்பவத்தை பற்றி அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும்போது குறிப்பிடுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவிலே அவர்கள் உண்மையான இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று முயற்சி செய்து அதற்காக அவர்கள் பாடுபட்ட நேரத்திலே மதீனாவிலே பெருவாரியாக வாழ்ந்து கொண்ட யூதர்களை பார்க்கின்றார்கள். எல்லோருமே வியாபாரிகள். மதீனாவிலே பெருவாரியாக வாழ்ந்த யூதர்கள் எல்லோரும் வியாபாரிகள். ஆனால் அவருடைய வியாபாரங்களை பார்ப்போமினால் அளவை நிர்வகிகளிலே மோசடி, பேச்சுவார்த்தையிலே மோசடி, ஏமாற்று வேலை, பித்தலாட்ட வேலை, நுகர்வோருக்கான எந்த உரிமையும் கொடுப்பதில்லை, நுகர்வோருடைய உரிமையை மீறப்படுவது, இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நுகர்வோருக்கான உரிமைகளை பிரகடனம் செய்கின்றார்கள். மதீனாவில் முதன் முதலாக எப்படி பிரகடனம் செய்கிறார்கள், சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நபி வருகின்றார்கள், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி. இந்த நபி இந்த உலகத்திற்கு நாம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த நபியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நபி அனுப்பப்பட்ட நோக்கமே எதற்காக தெரியுமா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருப்பார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த நபி ஒவ்வொரு சீர்திருத்தத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமனார், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமனார் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே எதற்காக தெரியுமா, பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த யூதர்கள் அவருடைய வியாபாரங்களிலே கொடுக்கல் வாங்கலிலே அளவை நிர்வாகிகளிலே மோசடி செய்து ஏமாற்றி கன்சியூமருடைய உரிமைகளை பாதித்து கன்சியூமர்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மோசமான சமுதாயமாக இருந்தார்கள். அந்த சமுதாயத்திற்கு தான் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபியா அனுப்பப்படுகிறார்கள். எதற்காக, அளவை நிர்வாகிகளில் மோசடி செய்பவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக. வியாபாரிகளே, அளவையிலே மோசடி செய்யாதீர்கள், நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள், கன்சியூமர்களை ஏமாற்றாதீர்கள், உங்களுடைய கஸ்டமர்களை ஏமாற்றாதீர்கள், உங்களுடைய நுகர்வோரை ஏமாற்றாதீர்கள். ஏமாற்றுவது மிகப்பெரிய பாவம், அதுவும் அளவை நிறுவைகளை ஏமாற்றுவது மிகப்பெரிய கொடூரம் என்ற இந்த ஒரே போதனையை, இந்த ஒரே கொள்கையை அடிப்படையாக வைத்து நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றான். அருமை சகோதரர்களே, அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து அந்த மக்களத்தில் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஹூதில் சொல்லி காட்டுகின்றான், யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, என்னுடைய சமுதாயமே, அவ்ஃபுல் மிக்யால வல் மீசான பில் கிஸ்த், நீங்கள் அளவையும் நிர்வையும் மீதமாக கடைபிடியுங்கள், அளவை நிர்வைகளிலே நீதத்தை கடைபிடியுங்கள். ஒலா தபஹசு நாஸ் அஷ்யாஹும், மக்களை வாங்கக்கூடிய நுகர்வோரை வாங்கக்கூடிய கன்சியூமர்களை அவர்களுடைய பொருட்கள் நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். அவர்களுக்கு நல்ல பொருளை வாங்கி கொண்டு நீங்கள் தீய பொருளை கொடுத்து ஏமாற்றாதீர்கள். அவர்களுக்கு வாங்கும் பொழுது நல்ல பணத்தை வாங்குகிறீர்கள், நல்ல காசுகளை வாங்குகிறீர்கள், ஆனால் கொடுக்கும் பொழுது மோசமான பொருளையோ குறைவான பொருளையோ தரக்குறைவான பொருட்களையோ கொடுத்து அவர்களை ஏமாற்றாதீர்கள் என்ற இந்த உபதேசத்தின் மூலமாகத்தான் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பனு இஸ்ரவேலருக்கு மத்தியில் அனுப்பப்படுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, 8000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஒவ்வொரு தரப்பாருக்கும் ஒவ்வொரு சாராருக்கும் ஒரு உரிமைகளை அல்லாஹ் வழங்கிவிட்டானோ, பிரகடனம் செய்து விட்டானோ, அதுபோன்று இந்த கன்சியூமர் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய நுகர்வோருடைய உரிமைகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பிரகடனம் செய்து விட்டான். அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த உலகத்தை பிரகடனம் செய்கின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து பார்க்கும் பொழுது மக்களுக்கு மத்தியிலே அளவை நிலையிலே மோசடி இருக்கின்றது. அப்படி அளவை நிலையிலே மோசடி செய்யக்கூடிய மனிதர்கள் முஸ்லீம்களாகவும் இருக்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக. அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் யூதர்களாகவும் காஃபிர்களாகவும் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம்களாக ஆகிறார்கள். ஆனால் முஸ்லீமாக ஆன பிறகும் அவர்களிடத்திலே அந்த பழைய அளவை நிலைகளிலே மோசடி செய்வது, ஏமாற்றுவது உடனடியாக மாறவில்லை. அவர்களை மாற்றுவதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்த சட்டத்தையோ அல்லது மிகப்பெரிய பாராளுமன்றத்தை கூட்டி விவாதம் செய்து கடுமையான தண்டனையையோ எதையுமே அறிவிக்கவில்லை. அவர்களை அந்த சீர்திருத்துவதற்கு, அந்த நுகர்வோருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அளவை நிலைகளிலே மோசடி செய்யக்கூடிய அந்த மக்களை சரி செய்வதற்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டது ஒரே ஒரு காரியத்தை தான். என்ன காரியம்? அல்லாஹ்விடத்திலிருந்து வசனத்தை பெற்று, அல்லாஹ்விடத்திலிருந்து எச்சரிக்கைகளை பெற்று, அந்த எச்சரிக்கைகளை மக்களிடத்தில் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், 83வது அத்தியாயமான அல் முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயம் இறங்கியது. வைலுல் லில் முத்தஃபிஃபீன், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிர்வைகளில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அளவை நிர்வைகளை மோசடி செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன இதத்தாலோ அலன் நாசியஸ்தோபோன், இவர்கள் மக்களிடத்திலே பொருட்களை நிறுத்து வாங்கினால், இவர்கள் மற்றவர்களிடத்தில் பொருட்களை வாங்கினால் ரொம்ப சரிபார்த்து சரியாக வாங்குவார்கள், கரெக்டா தான் பார்த்து வாங்குவாங்க. ஆனால் வைதா காலோவும் அவசனவும் இவர்கள் மக்களுக்கு அளந்து கொடுத்தாலோ அல்லது நிறுத்து கொடுத்தாலோ யஹ்சிரூன், அதில் ஏமாற்றுவார்கள். இவர்கள் வாங்கும்போது ரொம்ப உஷாராக, ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குவார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்கும் பொழுது அடுத்தவர்களை ஏமாற்றுவார்கள். அதாவது எப்படி என்றால், ஒரு வியாபாரி அந்த வியாபாரத்தில் ஒரு கஸ்டமர் போய் பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகின்றார். அந்த பொருளை கொடுக்கும் பொழுது அந்த வியாபாரி என்ன செய்கிறான், அந்த பணத்தை மேலேங்கிலே வாங்கி பார்க்கிறான். இது கள்ள நோட்டா, நல்ல நோட்டா, நோட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருந்தா கூட அந்த பொருளை, அந்த பணத்தை வாங்குறதுல நோட்டு கிழிஞ்சிருக்கு செல்லாதுங்க அப்படின்றான். அப்ப இவன் வாங்கும் பொழுது மிகவும் சரிபார்த்து வாங்குகின்றான், கள்ள நோட்டா, நல்ல நோட்டா, சரியான நோட்டா, ஒரு பைசா கூட கூடுதல் குறைவு இல்லாம கரெக்டா வாங்குகின்றான். ஆனால் பொருளை கொடுக்கும் பொழுது ஏமாற்றி கொடுக்கின்றான், ஏமாற்றி கொடுக்கின்றான், அளவு நிலையிலே மோசடி செய்கின்றான். இப்படிப்பட்டவர்கள் அலா யதுன்னு உலாய்க அன்னஹும் மப்ஊசூன். இங்கேதான் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே, இதுதான் சொல்யூஷன். அளவை நிலையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு திருத்துவதற்கு ஒரு சொல்யூஷன் அல்லாஹ் சொல்கின்றான், அலா இன்னஹும் அலா யதுன்னு உலாய்க அன்னஹும் மப்ஊசூன். அந்த அளவை நிலையிலே மோசடி செய்யக்கூடிய வியாபாரிகள், அவர்கள் யோசிக்க வேண்டாமா? அவர்கள் விளங்க வேண்டாமா? அவர்கள் ஒரு நாள் இப்பொழுது மக்களை ஏமாற்றி விடலாம், மக்களை கவனிக்காமல் ஏமாற்றி விடலாம், திருட்டுத்தனம் செய்து விடலாம், அளவில் நிலையிலே மோசடி செய்து விடலாம். ஆனால் அவர்கள் ஒரு நாள் நம்மிடத்திலே எழுப்பப்படுவார்கள். அது ஒரு மகத்தான நாளாக இருக்கும். அந்த நாளில் எல்லா மக்களுமே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அந்த நேரத்தில் இந்த பாவிகள் இருக்கிறார்களே, கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜார் லஃபீ சிஜ்ஜீன், இந்த அளவை நிறைவேறிய மோசடி செய்த மக்களை ஏமாற்றிய இது போன்ற திருட்டு வியாபாரிகள் இருக்கிறார்களே, இந்த வியாபாரிகளுடைய ஆமால் நாமா எனும் பட்டோலை, இவருடைய ஏடுகள் இவருடைய நரக சிறையில் கொண்டு வைக்கப்படும். இவருடைய ஏடுகள் நரக சிறையில் இருக்கும். ஒமா அதராக மா சிஜ்ஜீன், நபியே, அந்த நரகத்தினுடைய சிறை என்றால், அந்த சிறையில் உள்ள ஏடு என்றால் உங்களுக்கு தெரியுமா? கிதாபும் மர்ஹூம், அது அவருடைய எல்லா செயல்களையும் எழுதப்பட்ட ஏடு, புகார் பத்திரம், புகார் புத்தகம், அந்த புத்தகத்தில் எதுவுமே கூட்டப்படாது, குறைக்கப்படாது என்று அந்த கியாமத் நாளுடைய வேதனையையும் கியாமத் நாளுடைய அதாவையும் ரப்பல் ஆலமீன் எச்சரித்து, ஆகவே வியாபாரிகளே, அளவை நிலைகளை மோசடி செய்யாதீர்கள், கன்சியூமர்களை ஏமாற்றாதீர்கள், பொய் பேசாதீர்கள், வியாபாரத்திலே அடுத்தவர்களை ஏமாற்றாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், அடுத்தவர்கள் ஏமாந்துவிடா என்பதற்காக இதெல்லாம் வியாபார ட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து வியாபார திறன், இதெல்லாம் வியாபார திறமை என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள் என்று முதன் முதலாக நுகர்வோர் உரிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரகடனம் செய்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்பாகவே ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்பொழுது இந்த ஆயத்து இறங்கியதோ, மறுமையை எச்சரித்து எப்பொழுது இந்த ஆயத்து இறங்கியதோ, அப்பொழுதிருந்தே மக்கள் தங்களுடைய வியாபாரத்தை சீர்திருத்த ஆரம்பித்து விட்டார்கள். யார்? மறுமையை நம்பக்கூடிய மக்கள். மறுமையை நம்பாத காஃபிர்கள் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள், அவர்கள் ஒன்றும் சேர பண்ண முடியவில்லை. ஆனால் மறுமையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் அவர்கள் சீர்திருந்த ஆரம்பித்தார்கள். வியாபாரத்தை செய்து வந்த அளவை நிலை மோசடிகளை மறை குறைக்க ஆரம்பித்து விட்டார்கள், அகற்ற ஆரம்பித்து விட்டார்கள். கன்சியூமர்களுக்கு, நுகர்வோர்களுக்கு அவர்களுக்குள்ள உரிமைகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்று அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று உலகத்திலே கன்சியூமர் பற்றிய அவேர்னஸ், கன்சியூமர் ரைட்ஸ் பற்றிய அவேர்னஸ், நுகர்வோருடைய உரிமைகளை பற்றிய மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே நுகர்வோருக்கான முழுமையான உரிமைகள் கிடைக்கின்றன என்றால் அறவே கிடைப்பதில்லை. நீ நான் பார்க்கிற வியாபாரத்திலே எப்படி எல்லாம் ஏமாற்றுகின்றார்கள். அளவை நிறுவையை பொறுத்தவரையிலே பெருமானா சல்லல்லாஹு சொல்றார்கள், வியாபாரத்திலே அளவை நிறுவை மிக மிக சரியா இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு, ஒரு வியாபாரி வாங்குகிறார், இன்னொரு விற்கிறார், ஒருவர் விற்கிறார், இன்னொரு கஸ்டமர் வாங்குகிறார், வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு தெரியாமல் மறைத்து விற்பதும் பெரிய பாவம், தெரியாமல் மறைத்து விற்பதும் பெரிய பாவம். அதே நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு கஸ்டமருக்கு சொல்கிறார்கள், நீங்கள் தெரிந்தே கூட இது அவ்வளவு அளவு எவ்வளவு இருக்கிறது, இது அளவு சரியா இருக்கிறதா என்று தெரியாமல் நீங்கள் விரும்பி வாங்கினாலும் வாங்காதீர்கள், சந்தேகத்தோடு வாங்காதீர்கள். எந்த அளவுக்கு என்று அவர் சல்லல்லாஹு சல்லல்லாஹு சொல்றார்கள், ஒரு மரத்திலே காய் காய்க்கவில்லை, இப்பொழுதுதான் பூ பூத்திருக்கின்றது, மரத்திலே காய்ப்பதற்கு முன்பாக பூ பூத்திருக்கிறது. அந்த பருவத்தில் ஒரு மரத்துக்கு சொந்தக்கார வியாபாரி ஒருத்தர் வந்து இன்னொரு வியாபாரத்தில், இந்த மரத்தில் காய்க்கும் பழங்களை எல்லாம் உனக்கு விற்கிறேன், நீ வாங்கிக் கொள்கிறாயா? இந்த வாங்குறவர் பார்க்கிற அந்த கஸ்டமர் பார்க்கிறாரு, இப்பதான் பூ பூத்திருக்குது, இது எவ்வளவு காயாகும் எவ்வளவு பழமாகும் தெரியல, காயாகுமா பழமாகுமா எத்தனை கிலோ கிடைக்கும் ஒன்னும் தெரியல, இருந்தாலும் சரி ஓகே ஒரு குத்து மதிப்பா வாங்கலாம் என்று வாங்கலாம் என்று தீர்மானித்தால் கூட பெருமானா சல்லல்லாஹுவர்கள் அப்படி வாங்குவது ஹராம் என்று தடை செய்தார்கள். மரத்தில் உள்ள பூக்களை மட்டும் பார்த்து அது காய்ப்பதற்கு முன்பாகவே காய்க்குமா பழுக்குமா என்று தெரியாமல் சந்தேகத்திற்கிறமா இருக்கும் பொழுது வாங்காதீர்கள் என்று பெருமானா சொல்ல தடை செய்தார்கள். அதே போன்ற ஒரு குளத்தில மீன்கள் இருக்கின்றன, அந்த மீனை காட்டி ஒருத்தர் அந்த குளத்துக்கு சொந்தக்காரர் சொல்கிறார், இந்த குளத்தில் எவ்வளவு மீன் இருக்குது பார்த்து நீங்க எடுத்துக்கலாம், மீன்ல உள்ள குளத்தில் உள்ள எல்லா மீனையும் நான் குத்தகைக்கு விடுகின்றேன், நீங்கள் பிடித்துக் கொள்கிறீர்களா என்று கேட்கிறார். இவர் பார்க்கிறார் எவ்வளவு மீன் இருக்கு என்று தெரியவில்லை, ஒரு அனுமானமாகத்தான் தீர்மானிக்க முடியாது, சரியா தீர்மானிக்க முடியவில்லை. எம்பெருமான சல்லல்லாஹு இத்தகைய வியாபாரத்தை ஹராமாக்கினார்கள், தடை செய்தார்கள். ஏன், நீங்கள் அனுமானமாக வாங்கிக் கொண்ட பிறகு கூட குத்து மதிப்பாக வாங்கிக் கொண்டால் கூட அதற்கு பிறகு நீங்கள் நஷ்டமாகிவிட்டால் வருத்தப்படுவீர்கள், வேதனைப்படுவீர்கள், ஆஹா நான் நஷ்டமடைந்து விட்டோமே என்று வேதனைப்படுவீர்கள். ஆகவே நஷ்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதனால், நஷ்டமாகிவிடுமோ என்று பட்சம் இருப்பதனால் இப்படிப்பட்ட வியாபாரத்தை தெரிந்து கூட வாங்காது என்று பெருமானா சல்லல்லாஹு தடை செய்தார்கள். அந்த அளவுக்கு நுகர்வோருடைய உரிமைகளை எம்பெருமானா சல்லல்லாஹு உலகத்துக்கு பிரதம் செய்தார்கள். ஏனென்றால் சகோதரர்களே, இந்த அளவை நிலை மோசடி எவ்வளவு தீய விலை என்றால், உதாரணமாக பார்க்கிறோம், ஒரு காப்பித்தூள் பாக்கெட், ஒரு காப்பித்தூள் பாக்கெட் 50 கிராம் காப்பித்தூள் பாக்கெட், அதுல நெட் வெயிட் என்று 50 கிராம் என்று பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம யாருமே எடை போட்டு பாக்குறது இல்ல, அதை எடை போட்டு பார்த்தாலும் இவ்வளவு துல்லியமே எங்க பாக்குறது, 50 கிராம் 100 கிராம் இதுக்காக பார்த்துட்டு இருந்தா அப்படி விட்டுட்டு போயிடும். ஆனால் ஒரு 50 கிராம் காப்பித்தூள் பாக்கெட்டிலே 2 கிராம் குறைத்தால், 2 கிராம் குறைத்தால் அந்த காப்பித்தூள் கம்பெனிக்காரன் ஒரே வருடத்திலே கோடீஸ்வரனாகி விடுவான், ஒரே வருடத்திலே கோடீஸ்வரனாகி விடுவான். அப்படி கோடீஸ்வரனாகியவர்கள் பெரிய பெரிய பண முதலிலே பார்க்கின்றோம், வெறும் அளவை நிலையிலே 2 கிராம் தான் குறைஞ்சிருக்குது என்று நாம் பார்க்கக்கூடாது. இந்த 2 கிராம் என்பது எத்தனை கோடி மக்களை ஏமாற்றுகின்றார்கள், எத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை லட்சம் மக்களை ஏமாற்றி தன்னுடைய மருமை வாழ்வை அழித்துக் கொள்கிறான். இதைத்தான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்னியாக கண்டித்தார்கள். எப்படி சொன்னார்கள், அத்துஜார் குல்லுஹும் ஃபுஜார், வியாபாரிகள் எல்லோருமே பாவிகள் என்று சொன்னார்கள். வியாபாரிகள் எல்லோருமே பாவிகள். ஏன், இப்படிப்பட்ட மோசமான பாவங்களை எல்லாம், மிகப்பட்ட பாரதமான பாவங்களை எல்லாம், இதெல்லாம் சாதாரண விஷயம் தானுங்க, என்ன 2 கிராம் தானுங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா என்று மறைத்து இருப்பதனால், அளவை நிலையிலே மோசடி செய்வதனால். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஜுல் சதூக்கல் அமீன், உண்மையே பேசக்கூடிய ஒரு நாணயமான வியாபாரி, வியாபாரத்தில் உண்மையைத்தான் பேசுவார், ஏமாற்ற மாட்டார், நாணயமான வியாபாரி, ஒரு ஹானஸ்டான வியாபாரி. இவர் மறுமையிலே ஒரு அதிசயம் சொன்னார்கள், மறுமையிலே நபிமார்களுடனும் உண்மையாளர்களுடனும் சுகதாக்களுடனும் எழுப்பப்படுவார் என்று சொன்னார்கள். இன்னொரு சொன்னார்கள், எழுப்பப்படுவார் யார், சுகதாக்கள் என்பது யார், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்த ஒரு ஷஹீதோடு மறுமையிலே வியாபாரி எழுப்பப்படுவார். எந்த வியாபாரி, வியாபாரத்திலே உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு வியாபாரி, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய வியாபாரி, கஸ்டமர்களை ஏமாற்றாத ஒரு வியாபாரி, கஸ்டமர்களுக்கு மோசடி செய்யாத ஒரு வியாபாரி, நுகர்வோருடைய உரிமைகளை முழுமையாக வழங்கக்கூடிய ஒரு வியாபாரி மறுமையிலே சுகதாக்களோடு ஏற்படுவார் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நல்வார்த்தைகளின் மூலமாகத்தான் இஸ்லாத்திலே வியாபாரத்திலே ஒரு புரட்சியை செய்ய முடிந்தது. உண்மையான வியாபாரிகள், உண்மையான முஸ்லிம்கள் உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய அற்புதமான முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே நாம் எல்லாம் முஸ்லிம்களா இருக்கின்றோம், நமக்கு யார் வந்து இஸ்லாத்தை சொன்னது, நமக்கு யார் வந்து இஸ்லாத்தை சொன்னது, இங்க இந்தியாவிலே நபிமார்களா வந்தார்கள் இல்ல மலக்குமார்கள் இறங்கினார்களா, நாம் யார் மூலமா இஸ்லாத்தை ஏற்றோம். அருமைக்குரியவர்களே, சத்திய சஹாபாக்கள் முதன் முதலாக வியாபாரத்திற்கு வந்து இறங்கினார்கள், இந்தியாவிலே வியாபாரத்திற்கு வந்து இறங்கினார்கள், வியாபாரத்திற்கு வந்து இறங்கியவர்கள். அவர்கள் வியாபார மக்களை கஸ்டமர்களை கொள்ளையடிக்கவில்லை, இந்திய மக்களை கொள்ளையடிக்கவில்லை, மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டார்கள். மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டார்கள், இந்திய மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை எடுத்தார்கள். அவருடைய நாணயத்தின் மூலமாக, அவருடைய தக்வாவின் மூலமாக, அவருடைய இறையச்சத்தின் மூலமாக, அவருடைய ஹானஸ்டின் மூலமாக, அவருடைய நேர்மையின் மூலமாக மனிதருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டார்கள். அப்படி உள்ளங்களை பறிகொடுத்தவர்கள் தான் இஸ்லாத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படியானவர்கள் நம்ம முஸ்லிம்களாக நம்மளால் எங்கிருந்து வந்தவர்கள், இதே இந்திய மண்ணிலே நம்முடைய பாரம்பரியத்தை சொந்தக்காரர்கள். நம்முடைய 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு முன்னால் எடுத்து பார்த்தால் அவர் ராமசாமி நாயக்கராகவோ, முனுசாமி கோடராகவோ, அல்ல செல்லசாமி ஐயராகவோ அப்படி யாராவது ஒருத்தர் இருந்திருப்பார். அவரெல்லாம் எப்படி சாத்தியத்தார்கள்? சத்திய சகாபாக்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் வியாபாரத்தின் மூலமாக மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டார்கள். அதன் விளைவு அல்லா ரபுல் ஆலமீன், அந்த வியாபாரத்தின் விளைவு இன்றைக்கு அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கு ஈமானை கொடுத்திருக்கின்றான். அதே நேரத்தில் காரணம் என்னவென்றால், அந்த சகாபாக்கள் எல்லாம் இஸ்லாமிய வியாபாரம் செய்தார்கள், இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு வியாபாரம் செய்தார்கள். அதனால் இஸ்லாத்தில் சேர்த்து நமக்கு அன்பளிப்பாக பரிசாக கொடுத்துவிட்டு சென்றார்கள். அதே நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிய ஆங்கிலேயர்களும் இந்தியாவுக்கு வியாபாரத்திற்கு வந்தார்கள், ஆங்கிலேயர்களும் இங்கே வந்தார்கள், வியாபாரத்துக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மறுமையின் சிந்தனை இல்லாததினால், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாததினால், மறுமையை பற்றி எச்சரிக்கை இல்லாததினால் வியாபாரத்திற்கென்று வந்து 600 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆக்கிரமித்து கொள்ளையடித்து இந்தியாவுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள், இந்தியாவுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். இன்று வரை சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக, சுதந்திரம் பெற்ற 50 ஆண்டுகள் ஆகியுமல்ல 500 ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சில துரோகங்களையும், இந்தியாவில் ஆக்கிரமித்த அநியாயங்களையும், அவர்கள் கொள்ளையடித்த கொள்ளை கூட்டத்தின் விளைவுகளையும் இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சத்திய சஹாபாக்கள் அல்லாவுக்கு பயந்த வியாபாரம் செய்தார்கள். அதனால் நமக்கு இஸ்லாம் அன்பளிப்பாக கிடைத்த இந்த உலக மக்களுக்கு, இஸ்லாம் அன்பளிப்பாக கிடைத்த இந்திய மக்களுக்கு. காரணம் என்னவென்றால், அவர்கள் சில உண்மையான வியாபாரத்தின் காரணமாக. அன்புக்குரியவர்களே, நாமும் முஸ்லிம்களிலே பெரும்பாலான ஒரு வியாபாரிகளாக இருக்கின்றோம். ஆனால் அந்த சத்திய சகாபாக்களுக்கு மத்தியில் இருந்த இறை அச்சமும் மறுமை சிந்தனையோடு நாம் கன்சியூமருடைய உரிமைகளை பாதுகாத்து, நுகர்வோருடைய உரிமையை பாதுகாத்து, அல்லாவுக்கு பயந்து நாமும் அதுபோன்ற இஹ்லாசான தக்வாவான வியாபாரம் செய்வோம் எனால் நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்வது வியாபாரமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய லாபம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமாக கிடைக்கும். நமக்கு பணமாக கிடைக்கும், ஹலாலான லாபமாக கிடைக்கும். ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் என்ற லாபம் கிடைக்கும். எப்பொழுது நம்முடைய வியாபாரத்திலே நாணயத்தை கடைபிடித்தால், நம்முடைய வியாபாரத்திலே உண்மையை கடைபிடித்தால், நம்முடைய வியாபாரத்திலே நேர்மையை கடைபிடித்தால், நம்முடைய வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தை கடைபிடித்தால், நிச்சயமாக நாம் வியாபாரம் செய்யும் பொழுது அதற்கு லாபமாக நமக்கு ஹலாலான பரக்கத்தான பணம் கிடைக்கும். ஆனால் வாங்கக்கூடிய மக்களுக்கு, நம்மிடத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு, நம்மிடத்தில் கொடுக்க வாங்க செய்யக்கூடிய மக்களுக்கு, அவர்களுக்கு ஹலாலான லாபமாக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் கிடைக்கும். அந்த வியாபாரத்தில் கேட்டார்கள், என்னப்பா மேல காஞ்ச வியாபார கோதுமையை காட்டுற, கீழே ஈரமான கோதுமை வச்சிருக்கேப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வியாபாரி சொன்னார், யார சொல்லலா, ராத்திரி மழை பெஞ்சது அதுல நனைஞ்சிருச்சு அப்படின்றாரு. மழை பெஞ்சு அதுல நனைஞ்சிருச்சு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னார்கள், மன் ஹஷ லைஸ பின்னா, யார் மக்களை ஏமாற்றுகிறாரோ அவர் முஸ்லீமே இல்லை, மக்களை ஏமாற்றுபவர் முஸ்லீமே இல்லை என்று எச்சரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகன்றார்கள். அவர் மலையில் நனைந்திருக்கிறது, கோதுமை உள்ளே நனைந்து விட்டது, காலையில் வெயில் எடுத்ததினால் மேலே மட்டும் காய்ந்திருக்கிறது, உள்ளே காயவில்லை. ஆனாலும் பெருமானா சல்லல்லாஹு அங்கு எச்சரித்தார்கள், நீ முழுமையா காய வைத்த பிறகுதான் அந்த பொருளை விற்க வேண்டும். மேலே காய்ந்த பொருளை வைத்து கீழே நீ ஈரமான கோதுமை வைத்திருக்கிறாயே, அப்படி ஏமாற்றுபவன் லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவனே அல்லவன், அவர் முஸ்லீமே இல்லை என்று எச்சரித்தார்கள். இன்னொரு அதிசயம் சொன்னார்கள், மறுமையிலே மூன்று விதமான மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், ரப்பல் ஆலமீன் அவர்களை மன்னிக்கவும் மாட்டான். அதில் ஒருவன் யார் என்றால் தன்னுடைய பொருளை விற்கும் பொழுது பொய் சத்தியம் செய்து விற்றவன், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தவன். நான் பொய் சத்தியம்னே நம்மளால யாரும் சத்தியம் பண்றதில்லைன்னு நினைக்கலாம். சகோதரர்களே, இன்னைக்கு விளம்பரங்கள் என்ன நடக்கின்றது? விளம்பரங்களே பொய்யான சத்தியங்கள், பொய்யான வாக்குறுதிகள், அது இது என்று இல்லாத பொல்லாத வாக்குறுதிகளை போட்டு, இல்லாத அட்ராக்டிவான வார்த்தைகளை போட்டு எல்லாம் போட்டுட்டு கடைசியில பார்த்தா ஒரு கண்ணுக்கு தெரியாத சின்ன ஸ்டார் போட்டிருப்பான். என்னன்னா கண்டிஷன் சப்ளை. என்ன கண்டிஷன்? இது எவ்வளவு பேர் ஏமாற்று விளையுது. அந்த சின்ன ஸ்டாரை ஒரு பாமர மனிதன் அற்புதமான அட்ராக்டிவான வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு பெனிஃபிட் இருந்தது நமக்கு என்று அந்த பொருளை வாங்கும் பொழுது அந்த மூளை கண்ணுக்கு தெரியாம போட்டிருக்கிற ஒரு சின்ன ஸ்டாரை அவன் பார்ப்பான். கீழ கண்டிஷன் அப்ளை போடுங்க, அந்த கண்டிஷனை பாப்பா. சரி, என்ன கண்டிஷன் இருக்காது, என்ன கண்டிஷன் சொல்ல மாட்டார்கள், வெறும் கண்டிஷன் அப்ளை. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் கேட்டா இல்லங்க, அதுக்கு இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன், இது எவ்வளவு பெரிய ஏமாற்று விளையுது, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவன் அவனை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், மன்னிக்க மாட்டான் என்று எச்சரித்தார்கள். அன்புக்குரியவர்களே, வியாபார விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம கன்சியூமர் ஆக்ட், கன்சியூமர் ரைட்ஸ், நுகர்வோர் பாதுகாப்பு, நுகர்வோர் உரிமை என்றால் பேசப்படுகிறது. ஆனால் முழுக்க முழுக்க நுகர்வோருக்கு எதிரான செயல் காரியங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாத்தீங்கன்னா சில பில்ல பாத்தீங்கன்னா பொய்ய சொல்லி வியாபாரம் பண்ணிடுவாங்க, பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பில்ல கீழே என்ன இருக்குன்னா, குட்ஸ் ஒன் சோல்டு கேனாட் பி டேக்கன் பேக், விற்ற பொருட்கள் திரும்ப எடுக்கப்பட மாட்டாது. அது குறையா இருந்தா, ஏமாத்தி இருந்தா, அதை பத்தி எனக்கு தெரியாது. இது எவ்வளவு பெரிய மோசடி விளையுது, இவன் பொய் சொல்லி ஏமாத்தி மோசடி செய்து எந்த அளவுக்கு என்றால், இந்த பெரிய பெரிய துணி கடைகளிலே, பெரிய பெரிய ஜவுளி கடைகளிலே கண்ணை பறிக்கிற விதத்தில் விளக்கலங்காரம் செய்யப்படுகிறது. கண்ணை பறிக்கிறவன் லைட் போடுற காரணம் என்ன, அந்த பொருட்களுடைய உண்மையான கலர் தெரிஞ்சிடக்கூடாது, தரம் தெரிஞ்சிடக்கூடாது, அட்ராக்ட் பார்த்தவொடனே கண்ணை பறிக்கணும் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றி பொருட்களை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் குட்ஸ் ஒன் சோல்டு கேனாட் பி டேக்கன் பேக்னா, இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு அட்டுழியம் இது. அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான வியாபாரத்தை இஸ்லாம் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுத்தரவில்லை. ஆகவே முஸ்லீம்களாகிய நாம் ஒரு அற்புத நல்ல வியாபாரத்தை, ஒரு அழகான வியாபாரத்தை, ஒரு கண்ணியமான வியாபாரத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கண்ணியமான வியாபாரத்தின் மூலமாக, குறிப்பாக முஸ்லீம்களிலே பெருவாரியான வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நாம், அந்த கண்ணியமான வியாபாரத்தின் மூலமாக நமக்கு கிடைப்பது ஹலாலான ரூபாயாக இருக்கும், ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது ஹலாலான இஸ்லாமாக இருக்கும். அப்படிப்பட்ட இஸ்லாத்தின், அப்படிப்பட்ட வியாபாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை பரப்புவோம், நாணயமான வியாபாரத்தின் மூலமாக முஸ்லீம்களை பற்றி நல்ல மதிப்பை ஏற்படுத்துவோம், இஸ்லாத்தை பற்றி நல்ல மதிப்பை ஏற்படுத்துவோம். நம்மோடு பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாத வியாபாரிகளுக்கும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த நாணயமான வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து இந்த வியாபாரத்தின் படி செய்ப்பா, உங்க வாழ்க்கையில பறக்கத்திற்கும் என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். வல்ல ரப்புல் ஆலமீன் பேசிய விஷயத்தின்படியும் கேட்ட விஷயத்தின்படியும் அமர்ச்சியோட தோஃபி தந்தருள்வானாக. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பூரணமான முறையில் விளங்கி அதை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக தீன் இஸ்லாத்தை ஓங்கி உயர்த்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.